உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி. உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி. உன் கண்ணில் நீ வழிந்தால் என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி. தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்மல் தணியுமடி. பாலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. பாலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன. வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னெங்கில் உதிரம் கொட்டுதடி. படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. பேருக்கு பிள்ளை உண்டு பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார் என் தேவையை யார் அறிவார். உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீ வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில்